அத்தியாரபத்தின் பரியாய நாமழம் இலக்கணழம் திருஷ்டாந்தழங்கோரல் 1. ஆரோபம் அத்தியாசம் கற்பனை பிராந்தி என்பன அத்தியாரபத்தின் பரியாய நாமங்களாம். 2. ஒரு வஸ்துவினிடத்து மற்றொரு வஸ்துவை உணர்தல் அதனிலக்கணமாம். 3. அறவின்மையான கயிற்றினிடத்து அறவு தோன்றுதலும் கள்ளனின்மையான தரியினிடத்து கொள்ளன் தோன்றுதலும் நீரின்மையான காணலிடத்து நீர் தோன்றுதலும் நீல நிறமும் கொப்பரை கவித்தார் போன்றுள்ள விடழம் இன்மையான ஆகாயத்தில் நீல நிறமும் கொப்பரை கவித்தார் போன்றுள்ள விடழம் தோன்றுதலும் பிறவும் அதற்கு திருஷ்டாந்தமாம். 20. பிரபஞ்ச உபாதான காரணமாயே சுத்த செய்தன சிவத் தில் தானத்தியாசமா இருத்தற்குத் தானே காரணமா இருத்தலின் அது காரணாத்தியாசம் எனவும் அதனால் பிரபஞ்சம் சேதனத்து லத்தியசமா இருத்தலின் அது காரியாத்தியாசம் எனவும் கூறப்படும். விளக்கு தனது பிரகாசத்திற்கும் இணையவற்றின் பிரகாசத்திற்கும் தானே ஏதுவா இருத்தல் போல மாயை தனது அத்தியாசத்திற்கும் பிரபஞ்சத்தின் அத்தியாசத்திற்கும் தானே ஏதுவாம். காரியாத்தியாசம் அர்த்தாத்தியாசம் நானாத்தியாசம் என்றிரு வகைத்தாம். ஆதியே லஞ்சா நத்தாலாகிய பகங்காராதி ஏதமான் தேக மீரா ஏதிய பந்தமெல்லாம் என்று விவேக சூடாமணி கூறுவதால் காரணாத்தியாசமும் காரியாத்தியாசமும் நன்கு விளங்கும். பந்தத்திற்கேதுவான அத்தியாரோபத்தின் சொருபந்தரியாவிடத்து முத்திக்கேதுவான அபவாதத்தின் சொருபந்தரியாதாகலின் முன்ன ரத்தியாரோபம் கூறப்பட்டது. பந்தத்துருவம் கேட்டுளரிற் பரவீட்டு ருவுமேல்வெளியாம் என்பது வாசிட்டம். கயிற்றின்கண் அறவு தோன்றுதல் அர்த்தாத்தியாசமும் அதன் ஞானம் நானாத்தியாசமுமாம். இன்னமே இணையவற்றையும் உணர்க இவ்வத்தியாசம் அநிர்வசனியக்கியாது எனப்படும். வாதி பிரதிவாதிகள் இருவரும் அங்கீகரித்த பதார்த்தம் திருஷ்டாந்த உதாரணமாம். அதனார் பெறப்பட்டது தாஷ்டாந்தமாம், அதுவே சித்தாந்தமாம். 24. தத்துவ விளக்கப்படலம். 22. அதுதானே படியின் ரக்காலகாதியான் சீவரெல்லாம் பொதுவான சுழ்த்தி போலப் பொருந்தமும் வியத்தன் தன்னில் இது கால தத்துவபே ரீசனுட் பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்த மாமி அதனைத் தாஷ்டாந்தத்தில் அமைத்துக் கூறல். இப்படி போல கயிறுழுதலியவற்றின்கண் அறவு முதலியவை தோன்றுதல் போன்று ஒரு நாமழம் ஒரும்பமும் தன்பாலில்லாது சமமாயும் அத்துவிதமாயும் ஞானப்பிரகாசமாயும் பூரணமாயும் எஞ்சான்று முருதன்மைத்தாயிருக்கின்ற சுதிசித்தமான அந்த பிரம்மத்தினிடத்திற்கேன்ற நின்ற நாமரிடமான பஞ்சபூத வடிவ காரியங்கள் யாவும் இனிக் கூறப்படும் கற்பனையினல் உண்டாயினவேன். ரையக்கட வாய்